ஓடும் சூரபதி வந்தினானே சொல்லு அலன்னபி ஐயோ கொஞ்சம் பரங்கர Dia STIT PGRI ke-14 Kota Pasuruan Muka oleh syafaat Nabi. Ya khairaha من دب في كغرام اللهم صل على سيدنا.